தங்கமே உன்னத்தா தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் உன்ன தூக்குவனே ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் கடத்தனும் கடத்தனும் ஒன்ன வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வளைஞ்ச நிறுத்தணும் நிறுத்தணும் நிறுத்தணும் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுதே துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருதே அவ பேசு அடடா அவ ஷேப்பு அப்பப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது இழுக்குது இழுக்குது என்ன தங்கமே உன்னத்தா தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் உன்ன தூக்குவனே உடைச்சா மாதிரி நீ நடிச்சா போதும் அதை அவன் பார்த்தா போதும் இன்னும் நல்லா சிரி அறிவில் கையில் அடிபட்டு சிரிக்கிற டா புன்னகையே இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு அவன் கண்ணில் படுற மாதிரி சுத்து அவன் பார்க்கும்போது கை வலிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடு ஓகே ஏய் அவன் முன்னாடி போய் வணக்கம் வச்சு தொலையாத சொல்லுங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல என் போன் எப்போ கிடைக்கும் ஏ நீ என்ன பாக்குற மாதிரி நீ நான் உன்ன பாக்கலையே நாம் பேசுங்க அதல் வசனம் உனக்கு தான் கேட்கலையே அடியே என் கனவுல செஞ்சு வச்ச சிலையே கோழியே என் கண்ணுக்குள்ள பத்தி வெப்ப உனையே ஒரு பில்லா போல நானும் ஆனாலும் உன்ன நல்லா பார்த்து பேன என்னாலும் அடியே ஜென்மானாலும் நீ இல்லாம நான் இல்லடி தங்கமே உன்னத்தா தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் ஒன்னு தூக்குவேனே ராசாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் கடத்தனும் கடத்தனும் ஒன்ன வாய் மூடிய வாய குழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வளைஞ்ச நிறுத்தணும் நிறுத்தணும் நிறுத்தணும் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுதே துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருதே அவ பேசு அடடா அவ ஷேப்பு அப்பப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது இழுக்குது இழுக்குது என்ன கூடாதே என் உயிரே நீ அழுக கூடாதே